सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निजत्थां सदा हृदि। स्वामी தேசிகனுடைய ஸ்லோகங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் உபன்யாசம் வாட்ஸ்அப்பில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கைங்கரியத்தை அடியேன் சில காலங்களாக பெரியவாழ் அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் பேர்லேயும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதன்படிக்கு காமாசிக அஷ்டகமாச்சு, தசாவதார ஸ்தோத்திரம் முடிஞ்சுது, கோதாஸ்துதி ஆச்சு, இப்போ இத்திராய சப்ததி ஒரு 13 ஸ்லோகங்கள் போயிருக்கு. இதுக்கு நடுவில் எம்பெருமானாருடைய ஒரு 1000 வருஷத்துக்குள்ள 1000வது வருஷத்துக்குள்ள சுவாமி தேசிகனு எம்பெருமானாருக்கு பண்ண கைங்கரியம் போல எம்பெருமானாருடைய 1000வது ஆண்டுக்குள்ள சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களை வாட்ஸ்அப்பில் பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது எம்பெருமான் அனுகிரகத்தின் பேரில் ஒரு எண்ணம் உதிச்சிருக்கு. அதன்படி சுவாமி தேசிகன் பண்ண அற்புதமான ஸ்லோகங்கள், சின்ன சின்ன ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் எத்திராதி சப்ததி பண்ணின்றிருக்கிறப்பவே இதையெல்லாம் பண்ணால் சுவாமி தேசிகனுடைய தேசிகனுக்கு ஒரு உகந்த கைங்கரியமாக ஆகும் அப்படின்னு எண்ணி இன்னிலிருந்து வைராக்கிய பஞ்சகத்தினுடைய உபன்யாசத்தை அடியன் ஆரம்பிச்சிருக்கேன். பெரியவாள் அந்த ஸ்தோத்திர பாடங்களுக்கெல்லாம் எப்படி ஆதரவு தந்து அடியனை சப்போர்ட் பண்ணி அடியேனுடைய ஜீவன மேன்மைக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாலோ, அதே போல இனிமேல் வர காலங்களிலும் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு அடியேன் உபன்யாசத்தை தொடர்றேன். இந்த வைராக்கிய பஞ்சகம் சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான ஸ்தோத்திரம். சுவாமியினுடைய வைராக்கியத்தை பறைசாற்றுற மாதிரி அமைஞ்சிருக்கிறபடினால இதுக்கு வைராக்கிய பஞ்சகம்னே பேர். 6 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகம் ஏற்பட்டதே ஒரு அழகான கதை. சுவாமியினுடைய பால்ய ஸ்நேகிதர் வித்யாரண்யர்னு ஒரு அத்வைதி, விஜயநகர சாம்ராஜ்யத்தில் பெரிய ஸ்தானத்தில் இருந்தவர். அவர் சுவாமியினுடைய பால்ய ஸ்நேகிதராக இருந்தபடியினால ஒரு நல்ல எண்ணத்தினுடைய காரணமாக சுவாமிய விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வரும்படி அழைக்கிறார். அங்க வந்து அந்த ராஜாவினுடைய பகுமானத்தை பெற்றுண்டு சௌக்கியமா வாழலாம் அப்படின்னு சுவாமிக்கு ஒரு செய்தி அனுப்புறார். தேசிகனோ தானே உகந்து ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை இந்த உஞ்சவருத்தி நெறி. கிரகஸ்தர் அப்படிதான் வாழணும்னு நிர்பந்தம்லாம் கிடையாது. ஆனா நம்முடைய சுவாமிக்கு இருக்கிற ஒரு வைராக்கிய குணத்தினுடைய காரணமாகவே சுவாமி அப்படி வாழ்ந்துன்னு வந்தார். இந்த காலத்தில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உஞ்சவருத்தி அப்படின்னா தேசிகன் எப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்னா, கார்த்தால அபிகமனம் ஆன பிறகு கையில ஒரு பாத்திரம் அதாவது சொம்பு எடுத்துட்டு சாதுக்கள் வாழ்ந்துருக்க அந்த வீதியில ஸ்தோத்திர அனுசந்தானம் பண்ணிட்டோம், ஆழ்வார்களுடைய சீசூக்திகளை சேவிச்சுட்டோம், யாரோட வீட்டுக்கும் உத்தேசிச்சு போகாம, அதாவது இவாத்துக்கு தான் போகணும்னு இல்லாமல் வீதியில நாம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கணும், அதுதான் கிரமம். அப்போ ஸ்திரீகளோ புருஷர்களோ சுவாமி வாசல்ல சேவிச்சுட்டு போயிட்டு இருக்கார் ஸ்தோத்திர பாடங்களையும் ஆழ்வார் சீ சுக்திகளையும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் வச்சிருக்கிற பாத்திரத்துல அரிசியை சேர்க்கறது வழக்கமா, சேர்த்துட்டு கீழே விழுந்து சேவிப்பாராம். அவ ரெண்டு பேருக்கு நடுவில் சுவாமிக்கும் அந்த பிக்ஷை இடறவாளுக்கும் பிக்ஷை கேட்கிறவருக்கும் நடுவில் எந்த விதமான பேச்சுமே இருக்காது இல்லையா. நம்ம ஆத்துக்கு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை பக்குவம் பண்ணி சாப்பிடணும். இது போலதான் சுவாமி தேசிகன் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த காலத்தில் இது நடக்குமான்னு கேட்டா நடக்கிறது ரொம்ப கஷ்டம், அது தெரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இல்லையா. அடியேன் வியாக்கியானகாரா இதை சொல்லியிருக்கா, அதனால அடியேன் இதை தெரிவிக்கிறேன். நிறைய பேருக்கு உஞ்சவருத்தின்னா இந்த காலத்துல இருக்கிறவாளுக்கு உஞ்சவருத்தின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ பௌதி பிக்ஷாந்தேகின்னு வாசல்ல போய் நின்னாருன்னு நினைச்சுப்பா, வாசல்ல போய் நிக்கிறது இல்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். இல்லன்னா இல்லதான், கிடைக்கல அப்படின்னா கிடைக்கல தான், அப்படி திரும்பி வந்துடணும். யாருமே அன்னைக்கு ஒரு நாள் சேர்க்கல அப்படின்னா சேர்க்கல, அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுல்லா பட்னி தான், திரும்பி வர வேண்டியதுதான். அப்படி நடந்திருக்காது அந்த காலத்துல, ஏன்னா அந்த காலத்துல தர்மம் வாழ்ந்துட்டு இருந்தது. சுவாமி தேசிகன் காலத்துல தேசிகன் மேல ஒரு பக்தி இருந்தது, அதனால சுவாமி வீதியில வராருனாலே எல்லாம் காத்துன்னு இருப்பா அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமானா, நடக்காது. அதுவும் உஞ்சவருத்தி அப்படின்னா சாட்சாத் அர்த்தம் பார்த்தால், அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்த ஒரு தானியத்தை எடுத்து சம்பாதிச்சு அதை கொண்டே உயிர் வாழறதுன்னு அர்த்தம். இப்படி வித்யாரண்யர் சுவாமிய நிர்பந்தப்படுத்தும் பொழுது சுவாமி வரமாட்டேன் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் மூலமா தெரிவிக்கிறார். முதல் ஸ்லோகத்தை ஓலையில அனுப்புறார், ஓலையில அனுப்பியும் வித்யாரண்யர் மறுபடியும் நிர்பந்திக்கிறார். அப்படி நிர்பந்திக்கவே மத்த அஞ்சு அனுப்புறார் மறுபடியும் மறுபடியும். ஆனா ஆறு ஸ்லோகங்கள், முதல் ஸ்லோகம் தனி, அடுத்த அஞ்சு ஸ்லோகம் தனி, ஆனா வைராகிய பஞ்சகம் அப்படின்னு பேர் வச்சார். ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்மளுடைய இந்த ஸ்லோகங்களை பிரதிதினம் சேவிச்சுட்டே இருந்தால் நம்மளுடைய வாக்கு சுத்தமாகும், பதங்கள் பத பிரயோகங்கள்லாம் அப்படி இருக்கும். சரி, ஸ்லோகத்துக்கு போகலாம். க்ஷோணீ கோண சதாம் சபாலன கலா துர்வார கர்வானலம் க்ஷுப்ய சுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யா மகே தேவம் சேவித்துமே வனிச்சினுமகே யோசௌ தயாளு புரா தானா முட்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம் க்ஷோணீ கோண சதாம் சபாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்ய க்ஷுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே தேவம் சேவித்துமே வனிச்சினுமகே யோசௌ தயாளு புரா தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். க்ஷோணி கோண பூமண்டலத்திலுள்ள ஏதோ ஒரு பாகத்துல சதாம்ச பாலனகலா, நூத்துல ஒரு பாகத்தை பாலனகலா பரிபாலனம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த திறமையில துர்வார கர்வானல ஒரு நிவர்த்திக்கவே கூடாத ஒரு கர்வமாகிற அனல்ல க்ஷுப்யத்து குழப்பமுற்ற க்ஷுத்ர நரேந்திரா அல்பரான இந்த அரசர்களை ராஜாக்களை பத்தி சாட்டு ரச்சனா தனது இனிய ஸ்தோத்திரங்களால தன்யான்ன மன்யாமகே ஸ்தோத்திரங்களால ஸ்துதிச்சு தன சமிருத்தி அடைந்தவர்களை தன்யான் தன சமிருத்தி அடைந்தவர்களை ந மன்யாமகே நான் ஒரு மேன்மை அடைந்தவர்களாக நான் அவளை மதிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா தேவமேவ சேவித்தும் நிச்சினுமகே அதாவது பிரபுவாகியே இருக்கக்கூடிய எம்பெருமான சகல ஸ்தோத்திரங்கள்னாலையும் சகல பிரகாரத்தினாலையும் உபாசிக்கணும்னு நிச்சயித்திருக்கிறப்போ யஹா தயாலு அசௌ எந்த தயாலுவாயிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் எம்பெருமான் புறா முன்னொரு காலத்தில் தானா முஷ்டி முச்சே குச்சேல முனையே ஒரே ஒரு பிடி அவுள் கொடுத்ததுக்காகவே அந்த அழுக்கு குச்சேல முனையை அழுக்கடைஞ்சு போயும் கந்தலாயும் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தரிச்சின்றிருக்க அந்த குசேலர்னு பெயர் வச்சிருந்திருக்கிற அந்த பகவத் தியான பரனான அந்த மகாத்மாவை வித்தேசதாம் தத்தேஸ்ம எப்படி குபேரனா ஆக்கக்கூடிய ஒரு தன்மையை அளிச்சாரோ ஆகையினால நான் எம்பெருமான தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்றதில்லை அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பதவுரை. வியாக்கியானம் பார்த்தால் இந்த பூமி ரொம்ப பெருசு. இந்த பூமியில எங்கேயோ ஒரு சதாம்ச பாலனகலா எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு சிறு நிலத்தை ஆண்டு அதனால நான் ராஜா அப்படின்னு ஒரு கர்வத்தோட இருப்பா சில பேர். அப்படி ஆள்றபடினால அவளுக்கு கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். கர்வம் அதிகமானதுனால மனசு குழம்பி போயிருக்கும். மற்றவளை பார்க்கும்போது இழிவா பாப்பா. இது லோகத்துல இருக்கு இல்லையா, மற்றவளை பார்க்கறப்போ இழிவா பாப்பா. அவ அரசர்னு பேர் வச்சுருப்பா. பணத்தை எதிர்பார்க்கிறவா என்ன பண்ணுவான்னா அந்த அரசரை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவனை இந்திரன் சந்திரன் அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவனிடத்திலிருந்து ஏதோ பொன்னையோ பொருளையோ பெற்றுக்கொள்வார்கள். சாதாரண கவிகளுக்கு அதுதான் இயல்பு. அந்த மாதிரி கவி நான் இல்லை. என்னுடைய கவித்திறனை அவர்கள் ராஜாக்கள் விஷயத்துல வீணா நான் பயன்படுத்தவே மாட்டேன். அவளுக்கு தனம் இருக்கு, எனக்கு புறமை இருக்கு. அதுக்காக என்னுடைய என் பாட்டை என்னுடைய கலைய அவ விலை பேசி வாங்க முடியாது. அதுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். நான் யார இது பண்ண முடியும் அப்படின்னா தன்யன் அப்படின்னா அது கண்டிப்பா எம்பெருமான் தான். நான் தன்யன் ஏன் அப்படின்னா நான் எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன். சாட்டு ரச்சனா அழகான ஸ்தோத்திரங்களை கொண்டு நான் எம்பெருமானை ஸ்துதிக்கிறேன். ராஜாக்களை வர்ணிச்சால் மட்டும்தான் எனக்கு தனம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அது வேண்டாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையை என்னால் ஓட்ட முடியும். யோமே கர்ப்ப அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு தர்மத்தில். கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கே அதுக்கு உணவு உயிர் வாழறதுக்கான வழி எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கான் எம்பெருமான். அப்பேற்பட்ட கருவில் இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கே இந்த வழியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறப்போ வெளியில வந்து அது உயிர் வாழறதுக்கு உலக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜீவன முறை இல்லாம போறதுக்கு எம்பெருமான் தூங்கியா போயிட்டான். கருவில் இருக்க சிசுவுக்கே இவ்வளவு வழி பண்ணி இருக்கிறப்போ எனக்கு பண்ணாமையா போவான். இது அழகான ஸ்லோகம். இது விஷ்ணு தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அப்பேற்பட்ட எம்பெருமான் எனக்கு ஒரு காரியம் பண்ணாமையா போயிடுவான். அவளுடைய கர்மாவுக்கு ஏத்தா போல அவளுக்குன்னு ஒரு வயிற்று பொழப்ப எம்பெருமான் கல்பிச்சிருக்கான். அது அவன் சங்கல்பம். இதை யார் தெரிஞ்சுக்காம இருக்காளோ அவள் நாஸ்திகாலா தான் கருதணும் அவளை. ஏன்னா எம்பெருமான் எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கான். லீலா ரூபமா எல்லாத்தையும் செய்யற எம்பெருமான், அவனவன் கர்மானுகுணமா எல்லாம் நடக்கும். நான் போய் வேற ஒருத்தரை அண்டி பிழைக்கணும்னு இல்லை. அவன் சங்கல்பத்துக்கு மேல நான் வந்து ஒரு தனி வழியில நான் போனேன்னா, சாகசம் பண்ணா, அது பகவானுடைய அப்ரீத்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அவனுக்கு தொண்டு பண்றேன் நான், அவன் எனக்கு சதுர்வித புருஷார்த்தங்களையும் தருவான். எஸ்யாகம் அனுகிருண்ணாமி ஹரிஷே தத்தம் செய்னஹா அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. எவனுக்கு பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கிறதோ எவனுடைய அர்த்தத்தை அவன் கிரகிச்சுக்கிறானோ அது அவனுக்கே தான் திரும்பி பொருந்தும். எப்படின்னு பார்த்தால், குசேலன் நமக்கெல்லாம் தெரியும், எம்பெருமானுடைய பால்ய சிநேகிதன். கண்ணா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு துளி அவளை கொடுத்ததுனாலேயே நீ வெறுங்கையோட வரமாட்டேன்னு அந்த அவளை வாங்கி ஆசையோட சாப்பிட்டான். சாதாரண தையல் போட்டு உடுத்தின்ற வேஷ்டியை உடுத்தின்ற அந்த குசேலன், அந்த ஒரு பிடி அவளே அவனுக்கு பெரும் செல்வத்தை கொடுத்தது. அந்த குசேலன் முயன்றா சம்பாதித்தான் இல்லையே, எம்பெருமான் அவனுக்கு ஏற்படுத்தினான், குபேரனா ஆயிட்டான். அவன் தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே, தேவனை சேவிக்கணும், தேவாதிராஜனை சேவிக்கணும்னு எவன் ஒருத்தன் நிச்சயமகே நிச்சயம் பண்றானோ, தானா முஷ்டி முச்சே, ஒரு பிடி அவள் கிடைச்சாலே அவன் குபேரன் ஆயிடுறான். அப்ப எனக்கு ஏன், நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி சர்வேஷனா வினிர்முக்தா ச பைக்ஷம் போக்தும் அருகதி. எவன் பரமாத்மா இடத்துல ஆசை வச்சுக்கிறானோ, பற்று வச்சிருக்கிறானோ, அவன் மற்ற விஷயங்கள்ல வைராக்கியத்தோடு இருக்கான். அவனுக்கு ஆசைன்றதே கிடையவே கிடையாது. அப்புறம் அவன் எப்படி இருப்பான், பிக்ஷ மூலமாகவே உயிர் தரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆகையினால என்னுடைய கவிகளை கொண்டு நான் பரமாத்மாவை மட்டும்தான், எம்பெருமானை மட்டும்தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேனே தவிர, தனத்துக்காக லோகத்தில் இருக்கக்கூடிய இதர ராஜாக்களை ஒரு பொழுதும் நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த முதல் ஸ்லோகத்தினால சாதிக்கிறார்.